శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిగచేసరి వేదాంతాచార్య వర్యోమే సన్నిధత్తాం సదాహృతి అస్మి గురుపరంపరాయే నమః. నేటి శ్లోకత్తుల பொதுவாக கேள்வி கேட்டிருந்தேன், இந்த பிரபஞ்சமானது எந்திரமானால உற்பத்தியாகப்படுறது, அதுவும் எந்திரமான உபாதான காரணமாக எழுந்துள்ள இருக்கான், அவன் பூர்ணமா ஒரு வஸ்துவில் வந்துடுறானா அல்லது அம்சத்தோடையா அப்படின்னு கேள்வி கேட்டு பூர்ணம் சொல்லிட்டோன்னாக்கா அப்ப மீதியே இருக்காதே, அது மாதிரி அம்சம் சொல்லிட்டாக்கா நிறவயமான பிரம்மத்துல சாவயத்தம் வந்துடும். ஏன்னா சுருதிகள்லாம் நிறவயமா சொல்றது அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு பிரிதந்தி உங்க பட்சத்திலையும் அப்படித்தானே அப்படின்னு சொன்னாரு. அது சொல்லிட்டு கடைசியில இது வந்து தர்மிகிராக பிரமாணம் வேதம், அந்த வேதமானது இது மாதிரி சொல்றது, அதை அப்படியே ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சார். இப்போ அவார சித்தாந்தத்திலேயே என்னென்ன தோஷம்ன்றத இந்த ரெண்டாவது ஸ்லோகம், ரெண்டு ஸ்லோகம் இந்த அதிகரணத்துக்கு, இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துல அந்த கார்த்திகன் அதே மாதிரி சாங்கியன் அதே மாதிரி அத்வைதிகள் பாஸ்கர வேதாந்தி யாதவ பிரகாஷால் இத மாதிரி இந்த மதங்கள் எல்லாம் கூட எப்படி தோஷம் அப்படிங்கறத இப்போ உபபாதனம் பண்றார். நேற்று சொன்ன விஷயமே தான் கொஞ்சம் விவரணமா சொல்றாரு சுவாமி ஸ்லோக ரூபமா சொல்றாரு. அவர் என்ன கேக்குற, இப்ப வந்து நீ அவனே ஒத்துக்கிறான் பரமாத்மான்றது விபு, பரமாத்மா விபு, அதே மீதி எல்லாம் பரமாணு. இவ பரமாணுவும் விபுவும், விபுன்னு என்ன அர்த்தம், பிரிக்க முடியாத அதாவது நிறவயமாக வச்சிருக்கிறதுன்னு அர்த்தம், அணுனாக்கா ரொம்ப சூக்ஷமா இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு சேர்றது சம்யோகம் அப்படின்னுட்டு ஒரு பட்சம் வச்சுக்கோங்க. இன்னொரு பட்சம் ஒவ்வொரு பரமாணுவும் பரஸ்பரம் சேர்றது அப்படின்றது ஒரு பட்சம். இப்போ பரமா விபுவும் விபுவான ஒரு திரவியமும் அணுவான ஒரு திரவியமும் சேர்கிறது அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி ஒரு பரமாணுவும் இன்னொரு பரமாணுவும் ஒன்னா சேர்ந்தது. பரமாணுன்னா என்னன்னா ரொம்ப சூக்ஷ்மம், கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான ஒரு திரவியம் ஒரு வஸ்து பரமாணுன்றது. விபுன்றதும் கண்ணுக்கு தெரியாது ஆனால் வியாபிச்சிருக்கிறது நிறவயம்னு அர்த்தம். இப்ப இது சேர்றதுன்னு சொல்றீங்க இல்லையோ, இது சேர்றதுன்னாக்கா அப்ப எப்படி ஆகும், எப்படி ஆகும், ஒரு தீர்த்தமும் இன்னொரு தீர்த்தமும் சேர்ந்ததுன்னாக்கா ஒரு தீர்த்தமா மாறிடுறது. அதே மாதிரி பாலும் ஜலமும் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும், பால் ஜலமா மாறிடும் இல்ல ஜலம் பாலா மாறிடும். அதாவது நிறைய பால் இருந்தது அதுல ஜலம் கொஞ்சம் சேர்த்தோம்னாக்க பாலாவே மாறிடும் ஜலம், அல்லது ஜலம் தீர்த்தம் அதிகம் பால் குறைவா இருந்ததுனாக்க அப்ப ஜலமா மாறிடுது. இப்போ இந்த மாதிரி இத சேர்க்கன்னு சொன்னீங்களோ இல்லையோ, விபுவும் பரமாணுவும் சேர்றதுன்னு சொன்னாக்கா இப்ப எது எதுவா மாறுறது, ஒன்னும் விபுவா இருக்கிறது பரமாணுவா மாறிடணும் அல்லது பரமாணுவா இருக்கிறது விபுவா மாறிடணும். இப்ப எது எப்படி மாறுறது, விபு அவன் வந்து சொல்ற விபுவும் பரமாணுவும் ஒன்னா சேர்றது சம்யோகம் அதனால காரியம் உற்பத்தி. அது மாதிரி பரமாணுவும் பரமாணுவும் சேர்றது, பரமாணுவும் பரமாணுவும் சேர்றதுன்னு சொன்னாக்க அப்போ காரியமானது இன்னொரு காரியம் உற்பத்தி ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றேன். விபுவும் பரமாணுவும் சேர்றதுன்னு சொன்னாக்கா இப்ப சேர்ந்தா என்ன ஆகும், பாலும் தீர்த்தமும் சேர்ந்தா மாதிரி பரமாணுவும் விபுவும் சேர்ந்ததுன்னு ஒத்துக்கணும். எது எதுவா மாறிச்சு, பரமாணு விபுவா மாறிடுச்சா அல்லது விபு பரமாணுவா மாறிடுச்சா, இது மாறிடுச்சோன்னு சொல்லிட்டோம்னாக்கா அப்ப என்ன ஆகும் தெரியுமோ, காரியமே இல்லைன்னு ஆயிடும். ஏதோ ஒண்ணு மாறி கொடுத்த, இப்போ பரமாணுவும் இல்லை பரமாணுவா மாறிடுச்சுன்னா விபு விபு இல்லை, விபு பரமாணுவா மாறிடுச்சுன்னா விபு இல்லை, பரமாணு விபுவா மாறிடுச்சுன்னா பரமாணு இல்லை, அப்ப விபுவா தான் விபுமே மாறி போயிடுச்சு, அப்ப வேற ஒண்ணுமே இல்லையே. இன்னொன்னு அந்த ஜெயனனை பார்த்து நம்ம வெய்ய போறோம், ஜெயன பட்சம் சொல்லச்ச ஜெயனன் வந்து என்ன சொல்றான், தேக பரிமாணம் தான் ஆத்மா அப்படின்றான். தேக பரிமாணம். எறும்பு ஆத்மான்னு வச்சுக்கோங்களேன், அந்த எறும்புன்றது எத்தனை ஒன்று இருக்கு, ரொம்ப பெரிய உருவம், அது அதனுடைய ஆகாரம் பரிமாணம், அது அதனுடைய ஆகாரம், அதுதான் ஆத்மாவுடைய பரிமாணம் அளவு. அது மாதிரி யானை அளவு ஒன்று இருக்கு, அது பெருசு, அது யானை அளவு இருக்கிற ஆத்ம பரிமாணம் அப்படின்னு தேக பரிமாணத்தை உட்கண்டிருக்கான் ஜெயனன். அதுக்கு நாம என்ன பதில் சொல்றோம், எல்லாருமே அவள் அடிக்கிச்ச எல்லா வேதாந்திகளும் எல்லா ஆஸ்திக தரிசன சாஸ்திரஜானும் எல்லாரும் கேள்வி கேட்கிறா. என்ன கேக்குறான்னா, இப்போ முதல்ல யான ரூபமா இருந்தது, யான ரூபமா ஒரு ஆத்மா இருந்தது, அப்ப யானை அளவு அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு, யானை அளவு விருதா இருக்குது. அடுத்த ஜென்மாவில அது எறும்பா போறதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த யானைன்றது எவ்வளவு பெருசு, அது எறும்பு உள்ள போக முடியுமா? அதே மாதிரி எறும்பா இருந்தது யானையா மாறுதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப எறும்பு வந்து யானையா மாற முடியுமா? எனக்கு இச்சமுண்டாச்சே, அது எவ்வளவு பெருசு ஆகும், அது ஒவ்வொருத்தருடைய தேகத்தளவு ஆத்மாவாயிடுச்சு, தேகத்தினுடைய எவ்வளவு அளவு இருக்கோ, தேகம் உடம்பு எவ்வளோ எவ்வளவு பெருசு இருக்கோ அதுதான் ஆத்மாவனுடைய ஆகாரம் அப்படின்னு அவன் சொல்றான் ஜெயனன். ஜெயன விஷயம் கண்டனம் பண்ண போறோம் அடுத்த பாதத்துல. அப்போ அதுக்கு இது பதில் நாம திருப்பி அடிக்கிறோம். அப்படியானாக்க யானை உடம்புல இருக்கிறது எறும்பு உடம்புல அடுத்த இதுல போகச்சு அடுத்த ஜென்மாவில, அப்போ அந்த எறும்பு அளவு யானையால இருக்க முடியுமா, அல்லது எறும்பு உள்ள போக முடியுமா? எறும்பு துருண்ட ஆக்காரமாச்சே, யானை பெருசாச்சே. அத மாதிரி இந்த ஆத்மான்றது இந்த விபு பரமானுன்னு சொன்னீங்களே, இந்த விபுவானது பரமானுவா மாறிவிடுறது, பரமானு விபுவா மாறிடுறதுன்னு சொன்னாக்கா, இத்திரூண்டு பரமானு இவ்வளவு பெரிய விபுவா எப்படி மாறித்து, அவ்வளவு பெரிய விபு இப்படி இத்திரூண்டு பரமானுவா எப்படி மாறித்து, அல்லது நீ அதுவே அந்த ரூபத்தை மாறிடுச்சுன்ற பூர்ணமா மாறிடுச்சுன்னு சொல்றியா? அப்போ எங்களை கேட்டீங்களோ நீங்க முழுக்க மாறிடுச்சா அல்லது ஏகதேசமா ஒரு அம்சமா? முழுக்க மாறிடுச்சுன்னு மாற முடியாது, மாறிடுச்சுனாக்க நீதி வஸ்துக்கள்லாம் அது வராது. எங்களை சொன்னீங்க அது உனக்கு இருக்கு. அது மாதிரி பரமாணு வந்து நிறைவேவம், பரமாணுவும் நிறைவேவம், விபுவும் நிறைவேவம், அப்போ எப்படி வரும் அது, அதுவே வராது. அதனால இந்த பட்சமும் வராது. சரி, பரமாணுவும் பரமாணுவும் சேருதுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பரமாணு இன்னொரு பரமாணுவோட சேர்ந்துருச்சுனாக்க, அப்போ மூணாவது பரமாணுவோட சேர முடியாது, இது பூர்த்தியா இதுல சேர்ந்துருச்சு. ஏன்னா இது சூக்ஷ்மமா இருக்குது, சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய இந்த பரமாணு இன்னொரு பரமாணுவோட சேர்ந்துருச்சுனாக்க அது என்ன ஆகும், ஒரு பரமாணுவோடையும் சேர்ந்து இருக்கிறது இன்னொரு பரமாணு சேர எப்படி முடியும், அதுவும் முடியாது. இப்படி கேள்வி கேட்டுட்டே போனா எந்த வஸ்துவும் இல்லைன்னு ஆயிடும். எந்த வஸ்துவும் இல்லைன்னு சொன்னாக்கா அப்போ மாத்தியமிக பௌத்தன் சொல்றான் பாருங்க, அவன் சூன்யவாதம் சொல்றான், அவன் லோகத்துல எதுவுமே கிடையாது. மாத்தியமிகன் பௌத்தால நாலு பேரு, அதுல உத்தம பௌத்தன் யாருன்னு இந்த மாத்தியமிகன். என்ன லோகமே துச்சம், ஒண்ணுமே இல்லாததுதான் லோகமே அப்படின்னு சொல்றான். அந்த பட்சத்துல உங்களுக்கு முடிஞ்சிடும். ஏன் அப்படின்னாக்கா, நீங்க சொல்றீங்க ரெண்டு பரமாணு ஒன்னா சேர்றதுன்னு சொல்றீங்க, ரெண்டு பரமாணு ஒன்னா சேர்றதுன்னாக்கா ஒன்னு ஒண்ணுதுல சேர்ந்துருச்சோம்னாக்கா இன்னொன்னு தடவை சேர முடியாது, பூர்த்தியானதுல வந்துருப்பே. அல்லது ஏகதேசம் சொன்னாக்கா அவயவம் ஒத்துன்றதா ஆயிடும், அவயவமே கிடையாது. இத்தனை உண்டு பகவத்கீதையில சொல்ற ரோமாள் அவிநாசித்து தத்வித்தி ஏன சர்வம் இதம் சதம். ஏன்னா இது வந்து இந்த ஜீவாத்மா ஆத்மா இருக்குதே இது அவிநாசி, எல்லா தேகத்தையும் வியாபிச்சிருக்குது, ஒவ்வொருத்தரும் அவ உடம்புல வியாபிச்சிருக்கா. ஆனால் இந்த ஜீவனை சில பேர் கொண்டுக்கொள்ளலாம்னு நினைக்கிறா, அது முடியாது. ஏன் கொள்ள முடியாது அப்படின்றதுக்கு உதாரணம் சொல்ற பாஷ்யகார சாய்க்கிற, உலகத்துல ஒரு கடம் இருக்கு, ஒரு கடம் இருந்துச்சு பானை, அது ஒரு அவரை கொம்பத்திக்கு ஒரு அடி அடிக்கணும் வேகமா, அப்பதான் அந்த பானை அழியிறது. அது மாதிரி ஒரு வஸ்து இருக்கு, ஒரு எருமாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த எருமையை கொள்ளணும்னாக்க ஒரு கத்தி எடுத்துட்டு எருமாட்டு உள்ள சொரிக்கணும்னு வச்சுக்கோங்க, அது உள்ள போறது. அல்லது ஒருத்தன் நெருப்பு வச்சிடறோம், உடம்பு முழுக்க எரியறது. இப்போ இந்த அணு ஜீவாத்மாவும் அணுஸ்வரூபமா இருக்கோ இல்லையோ, அணுஸ்வரூபமான ஜீவாத்மா அதுல போய், அணுஸ்வரூபமான ஜீவாத்மா அதுல போய் ஒரு கத்தியால குத்த முடியுமா, அல்லது கொம்பாலும் அடிக்க முடியுமா, அல்லது அதுக்கு தணல் வச்சு எரிக்க முடியுமா, அல்லது ஜலத்துல அமுக்க முடியுமா? ஏன்னா அதிசூக்ஷமா இருக்கக்கூடிய ஜீவன், அதனால அந்த ஜீவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது அதை அழிக்கிறதுக்கு வழியே இல்லையே அப்படின்னுட்டு பாஷ்யக்காரர் அங்க சாய்க்கிறார், எம்பெருமானுடைய திருவுள்ளம் இது அப்படின்ட்டு. அதே மாதிரி இவ பரமானுன்னு நீ சொல்றியோ, அந்த பரமானுன்றது என்னது? சூக்ஷ்மமாக நிறவயமா இருக்குது. அது இன்னொரு பரமானுவோட சேர்றதுன்றது எப்படி வரும்? அதுவே வராது. அதனால இந்த பரமானு இன்னொரு பரமானு சேர்றதுன்னு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ மூணாவது பரமானுவோட இது சேர முடியாது. எங்களை நீங்க கேட்ட கேள்வியே உங்களை நாங்க திருப்பி கேட்போம், அதனால உங்க சித்தாந்தத்துல இது அடிபட்டு போயிடுமே, அடிபட்டு போயிடும். அப்படி அடிபட்டு போச்சுனாக்க எந்த பரமானுவும் எதோரையும் சேராது. விபுவான ஆத்மாவும் விபுவா இருக்கிறது பரமானுவோட சேர முடியாது, சேர முடியாது. விபுவா இருக்கக்கூடிய ஒரு வஸ்து பரமானுவோட சேர முடியாது, பரமானு விபுவா இருக்கிறதுனால சேர முடியாது. ஏன்னா இது சூக்ஷமா இருக்குது, அது ரொம்ப வியாபிச்சு இருக்கிறது. கொஞ்சம் பேரும் சேருமா, அதிகமா சேருமா? இன்னொன்னு, இப்ப விபுவா இருக்கிறது ஒரு காரியத்தை உண்டு பண்றதுன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி உண்டு பண்ண முடியும்? பின்னாடி சாயங்காலம் கேட்க போற இதே கேள்விய. அதனால இது எப்படி வரும்? இது அதனால நீங்க எது எந்த காரியமும் வரலன்னு ஆயிடும். ரெண்டு பரமாணு சேர முடியாது, ஒரு விபுவும் பரமாணுவும் சேர முடியாது. அப்படி சேராததுனால எந்த காரியமே வராது, லோகத்துல எதுவுமே இருக்காது, எல்லாமே சூன்யம், எல்லாமே சூன்யம், சூன்யம் தந்துரும். அப்போ மாத்தியமிகன் சொல்ற சூன்யவாதத்துலதான் உங்களுக்கு வந்து முடியும். அது எப்பேற்பட்ட தோஷம் உண்டு, அந்த தோஷத்தை நீங்க ஒத்துக்கிறீங்களா? அதனால இந்த தார்க்கிகால் சொல்றாரு, நையாயிக்கால் இவா சொல்ற பரமானு காரணவாதத்துல எங்க வித எங்க இதுல நீங்க கேள்வி கேட்டீங்கன்னாக்கா உங்க இதுல நாங்க இதே கேள்வி கேட்கிறோம். அதனால அது சரியானதே இல்லை நீங்க சொல்றது. அதனால சூன்யவாதத்துல போய் அது முடிஞ்சிடும். இது தார்க்கிகனை பார்த்து நாம சொல்ற தோஷம். அடுத்தது சாங்கியன் சொல்றோம். இப்ப சாங்கியன் என்ன சொன்னா, பிரகிருதியே அனைத்து பிரபஞ்சமாக மாறுகிறது அப்படின்னு சொன்னோம். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், முதல்ல மூல பிரகிருதி, அந்த பிரகிருதியிலிருந்து மகத் உண்டாகுது, மகத்தத்துவம், அதிலிருந்து அகங்காரம் உண்டாகிறது, அதிலிருந்து இது உண்டாகிறது, இந்திரியங்கள், தன்மாத்திரைகள், மகாபூதங்கள், இப்படி எல்லாம் உண்டாகிறதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ சாங்கியன் சொல்ற பட்சத்திலே கூட எவ்வளவு விரோதம்! பிரகிருதின்றது என்னது? விபு, விபுவான பிரகிருதி அவளே சொல்லிட்டு இருக்கா. பிரகிருதியானது நிறவயவம், நிறவயவமான பிரகிருதி, நிறவயவமான பிரகிருதியில இந்த நிறவயவமான பிரகிருதியானது இந்த பிரபஞ்சமா பரிணமிக்கிறதுன்னு அவன் சொல்லணும். நிறவயமான பிரகிருதியானது இந்த பிரபஞ்சமா பரிணமிக்கிறதுன்னு சொல்லிவிட்டா அப்போ உங்க பட்சத்துல இதே தோஷம் வரும். ஏன் அப்படின்னாக்கா இந்த பிரகிருதின்றது எப்படிப்பட்டது? ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு பிரகிருதின்றது, ரொம்ப பெருசு பிரகிருதின்றது. விபு விபு, அப்போ விபுவான இந்த பிரகிருதி, விபுவான பிரகிருதி இந்த பிரபஞ்சமா வருதுன்னு சொல்லணும், பிரபஞ்சமா வருதுன்னு சொல்லணும். அப்ப என்ன ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், பிரகிருதியை காட்டிலும் மகத்தத்துவம் சின்னது, மகத்தத்துவத்தை காட்டிலும் அகங்காரம் சின்னது. இப்படி அகங்காரத்தை காட்டி இந்திரியங்கள்னா சூக்ஷ்மம் அணுன்னு நம்ம சொல்றோம். இப்படி ஒன்னும் மாத்தி ஒண்ணு அவா, ஒன்னும் மாத்தி ஒண்ணு இவா வந்து இது பண்ணணும் சொல்லிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ பெரிய பிரகிருதி, இவ்வளோ பெரிய பிரகிருதி தன்னை காட்டிலும் சின்ன உருவோட கூடினது, மகத்தத்துவமா எப்படி வாழ்த்து ஒரு அம்சம் வந்ததா அல்லது பெருசா, அதுவே பெருசா ஆயிடுச்சா. நீ பிரகிருதி நிறவேவன் சொல்றார், பிரகிருதி நிறவேவன் சொல்றார், நிறவேவமான பிரகிருதி இந்த பிரபஞ்சமா மாறுறது அப்படின்னு சொன்னாக்க அது வந்து விரோதம். ஏன்னா இவ்வளவு பெரிய பிரகிருதி விபு, அது நிறவேவம், அது எப்படி மாறிச்சு இத்தனை நிறுத்தணும்டா? அதுக்கு நீ என்ன பதில் சொல்லணும்? முழுக்க உண்டாயிருச்சுன்னா ஒரு திரவியம் உண்டாகச்சே முடிஞ்சு போச்சு, ரெண்டாவது திரவியம் உண்டாகாது. ஏன்னா நம்மளை பார்த்து கேட்டாலும் இல்லையோவா, நிறவயவம் சாவயவன் கேட்டாலும் இல்லையோ, நிறவயவம் சாவயவன் கேட்டாலும் இல்லையோவா, அவா பட்சத்துல அதே தான் கேள்வி. நிறவயமான பிரகிருதி, விபுவான பிரகிருதி, நிறவயமாக விபுவாக இருக்கக்கூடிய பிரகிருதியானது இந்த பிரபஞ்சமான மாறுறது அப்படின்னு அவ சொன்னாக்க, இப்போ ஒரு வஸ்து உற்பத்தி ஆகிட்டேவே அது முடிஞ்சு போச்சே, திரும்ப சமாப்தி ஆயிடுச்சே, இன்னொரு வஸ்து எப்படி மாற முடியும்? அல்லது ஒவ்வொரு அம்சமா, ஒவ்வொரு அம்சமா எடுத்து பண்றேன்னு சொல்றியா நீ? நிறவயமான பிரகிருதி விபு, அதுல ஏகதேசத்தை எடுக்கிறேன்னாக்கா அப்ப நிறவயத்தோன்றது அடிபட்டு போயிடும், நிறவயத்தோன்றது அடிபட்டு போயிடுமே. அதனால அதுக்கு நீ என்ன பயிர் சொல்ல, அதனால அந்த அந்த சித்தாந்தமும் அடிபட்டு போயிடும் உங்களுக்கு, நிறவயத்தோன்றதே போயிடும். அப்ப நிறவயத்தம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ சாவயத்தம் வந்துடும் பிரகிருதிக்கு, பிரகிருதி சாவயம் கிடையாது. அவ சித்தாந்தத்துல சாஞ்சால் சொல்லச்ச பிரகிருதி கூட நிறவயம், அது விபு அப்படின்னு சொல்றாவா. அதனால அந்த காரிய காரணமாக இப்படி வரும், அதுக்கு அவ வேற பதில் சொல்லணும். பிரகிருதினாக்கா சத்தம் ரஜசு தமசு இந்த மூணு குணங்கள் இருக்கோம், மூணு குணங்களுடைய சேர்க்கையே இத பிரகிருதி, ஆனால் நிறவயவம் அது விபு அப்படின்னு அவ சொல்ற. இப்போ மூணு குணங்களுடைய சேர்க்கை அப்படின்னு சொன்னாக்கா இது சத்தம் ரஜஸ் தமசெல்லாம் பிரிக்க முடியுமா, சேர முடியுமா? அவளே ஒரு விஷயம் சொல்லிருக்க, இந்த பிரகிருதி, இந்த பிரகிருதியில மூணு சொன்னாவோ இல்லையோ சத்தம் ரஜஸ் தமசுன்னு, அவைகள் ஒண்ணுக்கொண்ணு சமமா எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அப்ப பிரளயம் வந்துடும், பிரளயம் வரும். அதே விஷமமா எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் சத்தம் கொஞ்சம் அதிகம் அல்லது ரஜஸ் அதிகம், ஒண்ணு ஒண்ணு கம்மி ஒண்ணு அதிகம், ஒண்ணு குறைவு ஒண்ணு அதிகம், இப்படி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த மூணு குணங்களினுடைய தாரதமியம் வைஷமியம், அதாவது ஒண்ணு அதிகம் ஒண்ணு குறைவு அப்படின்றதான் சிருஷ்டி வரும்னு அவ சொல்ற. இப்ப அது கேக்குறோம் நாமோ, இப்ப அந்த சத்தம் ரஜ தமசு இருக்கே அவையெல்லாம் பிரிக்க முடியுமா முடியாதா? மூணும் சேர்ந்து பண்றதா இல்ல பிரிச்சு பிரிச்சு பண்றதா? மூணும் சேர்ந்து பண்றதுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் விபரீதமா போயிடும். ஏன் அப்படின்னாக்க அந்த மூணு பண்றதா அல்லது பிரகிருதி பண்றதா? ஏன்னா பிரகிருதி தான் மூல காரணம், அதுல மூணு குணங்கள் இருக்குன்னு நீ சொல்ற. இந்த மூணு தான் பண்றதுன்னு சொன்னேன்னாக்கா பிரகிருதி பண்றது, பிரகிருதி தான் பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறது அப்படின்றது அடிபட்டு போயிடும். அதனால சாங்கியம் சொல்றது இந்த தோஷம் இருக்கு, இல்ல இல்ல பிரகிருதியினுடைய பிரகிருதியில இருக்கக்கூடிய தத்துவம் தனியா ஒரு காரியமா இருக்கு. அது மாதிரி ரசஸ்ன்றது தனியா வருது, அது மாதிரி தமசுன்றது தனியா ஒரு காரியத்தை வந்து கொண்டது அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டு தோஷங்கள். ஒண்ணு, இவைகள் மூணும் சேர்ந்தான பிரகிருதி, அதை பிரிக்கவே முடியாது மூணு குணங்களையும், அது ஒரு தோஷம். சரி, அது ஒத்துண்டா கூட லோகம் எப்படி இருக்கு? மூணு குணங்களுடைய சேர்க்கையோட தான் இருக்கு, மூணு குணங்களும் சேர்ந்ததுதான் இந்த லோகம், அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்ச சத்தோண்டியே ஒரு காரியத்தை உண்டு பண்றது, ரஜசுண்டியே ஒரு காரியத்தை உண்டு பண்றது, தமசுண்டியே ஒரு காரியத்தை உண்டு பண்றது அப்படின்றது இல்லையே. அதனால நீங்க சாங்கியம் சொல்லக்கூடிய விபுவான பிரகிருதி அது மூணு குணங்களுடைய சங்காதம், ஒரு சமுதாயமா இருக்கு. அதுல இருந்து உற்பத்தின்னு நீ சொன்னாக்கா அது ஒம்பட்சத்திலே தோஷம் வந்துடும். அதனால நீ எங்களை பார்த்து நீ என்ன கேள்வி கேட்டியோ அந்த கேள்வி உங்களை பார்த்து நாங்க கேட்டுட்டோம். அதனால தார்க்கிகன் சொல்ற பரமாணு காரணவாதத்திலையும் தோஷம் சொல்லணும், அது மாதிரி சாங்கியன் சொல்ற பிரகிருதி காரணவாதத்திலையும் விபுவான பிரகிருதி அதிலிருந்து இந்த லோகம் எல்லாம் உற்பத்தி ஆறுது அப்படின்னு சொல்ற விஷயத்திலையும் விரோதம் வருது. சரி, அத்வைதிகள் என்ன சொல்ற, மாயை மாயினாலதான் இந்த பிரபஞ்சம் உண்டாகிறது. அப்ப மாயினால உண்டாகுதுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒண்ணு அந்த பிரம்மத்துல மாயை வந்து சேர்ந்திருக்கு, மாயையோட கூடின இந்த பிரம்மமானது இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றது அப்படின்னு சொல்லணும் அவ. ஏன்னாக்கா இது வந்து வியாபாரிக தசைன்னு சொல்ற அவ, பாரமார்த்திக தசைன்றது நிர்குணமான பிரம்மம், நிர்விசேஷமான பிரம்மம், பாரமார்த்திக திசையில சவிசேஷமான சகுணமான பிரம்மம் சொல்றாவ. அதனால மாயையோட கூடின பிரம்மமானது இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறது அப்படின்னு சொல்லணும். இப்போ மாயா விசிஷ்டம் பிரம்மம், மாயையோட கூடின பிரம்மம். இப்போ மாயை இருக்குதே அது ஒரு மாயையா அல்லது பல மாயைகளா? ஒரே ஒரு மாயன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அப்போ ஒரு மாயினால ஒரு வஸ்து உண்டாச்சுனாக்கா மீதி வஸ்துக்கள் உண்டாகவே உண்டாகாது. அல்லது பல மாயைகள் சொல்லணும், மாயா சுரூபமே பின்னு நீ சொல்றியா, எத்தனை மாயை சேர்ந்துருக்குது, அந்த மாயை அத்தனை மாயன்னு சொல்றத ஒத்துக்கல, நிறைய மாயன்னு சொல்லிக்கல, பொதுவா ஒரு மாயை, அந்த மாயையோட கூடின பிரம்மம், அதுல இருந்து இந்த பிரபஞ்சம் உற்பத்தி ஆறுதுன்னு அவ சொல்லியிருக்கா. அப்போ ஒரு மாயினால ஒரு பிரபஞ்சம் உற்பத்தி ஆயிடுச்சுனாக்கா மீதி பிரபஞ்சங்கள்லாம் எப்படி உற்பத்தி ஆகும்? அதாவது ஒரு காரிய வஸ்து உற்பத்தி ஆயிடுச்சுனாக்கா மீதி வஸ்துக்கள்லாம் உற்பத்தியே ஆகாதே, அதுக்கு என்ன பதில் சொல்லுவ நீ? அதனால அந்த மாயா விசிஷ்டமான பிரம்மம் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறதுன்னு சொன்னேன்னாக்கா அதுவும் தோஷம். அதே மாதிரி இந்த மாயையினாலதான் பரமாத்மா இந்த லோகத்தை சிருஷ்டிக்கிறான்னுட்டு ஏதாவது ஒரு வாக்கியம் காமி எனக்கு உபனிஷத்துல, உபனிஷத்துல அந்த மாதிரி ஒரு வாக்கியம் காமி காமிச்சுட்டு அதை ஒத்துக்கிறோம். அப்படி ஒரு வாக்கியம் கூட இல்லையே, அதனால அது தோஷம். அதனால மாயோபைதமான பிரம்மம், மாயா விசிஷ்டமான பிரம்மம் தான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறதுன்னு சொன்னா அதுவும் தோஷத்துல போய் முடியறது. அடுத்தது பாஸ்கராச்சாரியர் என்ன சொல்ற, உபாதி உபாதியோட கூடின பிரம்மம் தான் அப்படிங்கிற இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறது. அப்ப அதே கேள்வி வர்றது, இப்போ உபாதின்றது என்னது, உபாதிங்கிறது என்னது? அது ஒரே ஒரு உபாதியா பல உபாதியா? ஒரு உபாதியிலேயே முடிஞ்சிடும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டேன்னாக்கா அது எப்படி வரும்? பத்து குடம் வச்சிருக்கோம், பத்து குடத்துல ஜலம் இருக்கு, அவ பத்து சூரியன் தெரிகிறது, இப்ப பத்து குடம் இருக்கவே தான் ஒரே ஒரு சூரியன் பத்து சூரியனா தெரிகிறது, இதான நீ உபாதின்னு சொல்ல போற அப்படின்னாக்கா இந்த மாதிரி உபாதிகள் நிறைய நுட்டுகிறியா? அல்லது பிரம்மத்துல ஒரு உபாதி இருக்குது, அந்த உபாதி சாத்து இத்தனை பிரபஞ்சமா மாறுதுன்னு சொல்றியா? அதுலயும் இந்த மாதிரி சாதகம் நிறைவேகம் இது மாதிரி கேள்வி வரும். அதனால அந்த பாஸ்கராச்சாரியர் சொல்லக்கூடிய இந்த வாதமும் அடிபட்டு போயிடும். ஏற்கனவே சில விஷயங்கள்லாம் கேட்டிருக்கோம், அதாவது இந்த பிரம்மத்தவா இருக்குதுன்னு சொல்றாரோ இல்லையோ, ஏற்கனவே ஆரம்ப நாடிகள் வந்தது மாயை இருக்குன்னாக்கா பிரம்மத்துக்கு மாயை தெரியுமா தெரியாதா? அது மாதிரி தன்னை காட்டிலும் ஜீவன் வேறுன்னு தெரியுமா அல்லது ஜீவன் ஒண்ணுன்னு தெரியுமா? ஜீவன் ஒண்ணுன்னு பிரம்மத்துக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, அப்ப சர்வஜ்ஞத்துவம் போயிடும். சர்வஜ்ஞ சர்வவித்து அப்படின்னு வாக்கியம் சொல்றது. பிரம்மமானது சர்வஜ்ஞன், அனைத்தும் தெரிந்து கொண்டதுன்னு அந்த சர்வஜ்ஞத்துவம் போயிடுமே, அது அது அடிபட்டு போயிடும். ஏன்னா உபநிடதம் சொல்ற வாக்கியம், நாங்க சொல்லல. வேதம் வந்து எஸ் சர்வஜ்ஞான்ட்டு பரமாத்மாவை சர்வஜ்ஞனாக அழகா சொல்லிட்டு போயிடும். நீ வந்து இந்த ஜீவனும் நானும் வேற வேற தெரிஞ்சுருக்குது, அதாவது பொய் பொய்ன்னு பிரம்மத்துக்கு தெரியல, அஜ்ஞானத்தினால மாட்டின் இருக்குன்னு சொன்னேன்னாக்கா, அஜ்ஞானத்தினால மாட்டின் இருக்கக்கூடிய பிரம்மம், உபாதியினால மாட்டின் இருக்கக்கூடிய பிரம்மம், அந்த பிரம்மத்துக்கு அஜ்ஞானத்தையோ உபாதியோ போக்குடிக்கக்கூடியதுக்கு யார் வருவா? எந்த ஞானம் வரும்? ஏன்னா பிரம்மத்தை காட்டு வேற நல்ல ஞானமே இல்லையே, தத்துவஞானம் தான் வரணும். யாருக்கு யார் உபதேசிப்பார்? முதல் இது ஸ்லோகம் முதல் இது நத்தே வாகம் ஜாத்து நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக நசைவன பவிஷ்யாமஹ சர்வே வயம தஸ்பரம். இது பெருமாள் ஆரம்பிக்கிறார், நத்தே வாகம் தான் ஆரம்பிக்கிறார் உபதேசத்துக்கு கீதையில. அப்போ எம்பெருமானார் கேட்கிறார், இப்ப வந்து உபதேசம் பண்ணி பெருமாள் பெருமாள் உபதேசம் பண்ணாக்க யாருக்கு உபதேசம் பண்ற? அத்வைதமே வராது இதுல. இப்ப பகவான் சர்வஜ்ஞனா இல்லையா? கிருஷ்ணன் எம்பெருமான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றான், நீயும் என்ன சொல்லிட்ட? எல்லாமே பொய், பரமாத்மா ஒண்டிதான் உண்மை, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்ம இவன் ஆபரா அப்படின்னு நீ சொல்ற. அப்போ பகவான் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறானோ இல்லையோ, இப்ப அவனுக்கு அந்த தத்துவம் தெரியுமா தெரியாதா? நான் தான் அர்ஜுனனே அப்படின்னு தான் அவன் சொல்லணும். அது நீ வேற நான் வேற இல்லை, நான் தான் நீ, நீ தான் நான், இங்க இருக்கிறவெல்லாம் நான் தான், அதனால யாரும் யாரும் அடிக்க முடியாது. மற்றபடி இது பிரிச்சு பாக்குற பாரு, அதெல்லாம் பொய் அப்படின்னு உபதேசம் பண்ணணும். ஏன் அப்படி உபதேசம் பண்ணணும் பெருமாள்? ஏன் பிரிக்கிறார்? நத்தே வாகம் அகம் நாசு ஜாசு நாசம் நத்வம் ந இமே ஜனாதிபாக, இப்படி நான் நீ இவர்கள் அப்படின்னு பிரிச்சு காமிச்சார். அதே மாதிரியாக கடைசியில் சர்வே வயம் அப்படிங்கிறார், சர்வேபி அகம் அப்படின்னு தான் சொல்லி தொடங்கினா அந்த பெருமாள். ஏன் அதை சொல்ற அகம் ஏன் சொல்லல, பயம் ஏன் சொல்ற? இதுல வரும் ஆரந்தார் ஆட்சியாளர்களான ஜெயிக்கிறார், அவன் சொல்லிட்டான், நீ சொல்ற சத்வாதத்தை அசத்வாதமாக்குவேன், அசத்வாதத்தை சத்வாதமாக்குவேன் சொன்னான் ஆட்சியாளர்வான். ஆளந்தார் என்ன பண்ணா, அப்படியா நான் சொல்றதுக்கெல்லாம் நீ திருப்பி சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிறார். ராஜாயும் சார்வபௌமஹா அப்படின்னார், இந்த ராஜா சார்வபௌமன் இல்லை அப்படின்னு சொல்லணும். சார்வபௌமன் என்ன அர்த்தம்? மகா சக்கரவர்த்தின்னு அர்த்தம், கப்பம் கட்டுறவன் கிடையாது. இப்போ இவன் சாமந்தக ராஜன், ஆனா ராஜா சார்வபௌமன் இல்லைன்னு இவன் சொல்லிட்டானு சீவிடுவான் தலையவன், சொல்ல முடியல. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாரு, ராஜபத்னியும் பதிவிரதா அப்படிங்கிறார், இந்த ராஜபத்னி பதிவிரதை, பதிவிரதை இல்லைன்னு சொல்லணும், சொல்ல முடியுமா ராஜபத்னிய? அதே மாதிரியாக தவ மாதா ந வந்தியா, உன்னுடைய அம்மா இருக்காளையே அவோ மலடி இல்லை, மலடின்னு சொல்லணும். இவன் வந்தான் கொட்டா அப்படிமா இவன் நிக்கிறானே, எப்படி மலடின்னு சொல்ல முடியும்? அதனால அந்த அதே மாதிரி இங்கேயும் இவன் அர்ஜுனன் நிக்கிறான், இத்தனை பேர் இருக்கா, பெருமான உபதேசிக்கிறார், வந்து நத்தேவாகம் ஜாத்து நாசம் நத்தம் நேமே ஜனாதிபாக நசீவன பவிஷ்யாமகா அப்படின்னு சொல்றார், பயம்னு சேர்த்து சொல்றார். இதெல்லாம் சொல்றதுனால அங்க சொல்ற இது பிரம்மதத்துவம் ஜெகன்மித்யா பிரம்மோ ஜீவோ பிரம்ம இவன்றது உண்மையா இருந்தாக்கா யாருக்கு பெருமாள் உபதேசிக்கிறார்? அர்ஜுனனே பொய்யாச்சு, பொய்யான மனுஷனுக்கு பொய்யான சாஸ்திரத்தை பொய்யான குணத்தோட கூடிய எம்பெருமான் உபதேசிக்கான்னு சொன்னாக்கா இந்த கீதா சாஸ்திரம் முழுக்க வியர்த்தமா போயிடுமே. அதனால மாயையினால இவானவன் பிரம்மம் பரமாத்மா அவன் செட்டிக்கிறான் சொல்ற உங்க பட்சமும் ஒட்டி வராது. உபாதியினாளன் சொன்ன பாஸ்கர பட்சமும் ஒட்டி வராது. யாதவ பிரகாசன் சொல்ற சக்தியோடு கூடின பிரம்மம், அந்த சக்தியை வச்சுட்டுதான் சேதன சக்தி, அச்சேதன சக்தி, ஈஸ்வர சக்தின்னு மூணு சக்தி, அந்த சக்தியோடு கூடினவன் தான் எம்பெருமான், அவன் வந்து சிருஷ்டிக்கிறான்னு யாதவ பிரகாசன் சொல்றாரு. அதுவும் சரி என்ன, ஆக எந்த பக்கத்துல பார்த்தாலும் இந்த மாதிரி இவா சித்தாந்தம், சாட்சிகம் சொல்ற சித்தாந்தமோ அல்லது சாங்கியம் சொல்ற சித்தாந்தமோ அல்லது அத்வைதிகள் சொல்றதோ அல்லது பாஸ்கர வேதாந்தி வேதாவேதவாதின்னு சொல்றோம் அவர் சொல்றதோ அல்லது யாதவ பிரகாசம் சொல்ற சக்தி பிரம்மவாதி சக்தி பிரம்மவாதம் அதுவோ எதுவுமே சரி என்ன. ஏன் அப்படின்னா ஒண்ணு கூட ஸ்ருதி சம்மதம் இல்லை, வேதமானது அந்த மாதிரி சொல்லல. ஆனால் நீ என்னப்பா திருப்பி கேட்கலாம், நான் சொல்றேன் இந்த மாதிரி வேத ஸ்ருதியோ அவேத ஸ்ருதியோ கடக ஸ்ருதியோ இது மூணு எங்களுக்கு இருக்கு, நீயும் ஒத்துண்டுதான் ஆகணும். ஆனா நீ என்ன சொல்ற, வேத ஸ்ருதியை ஒத்துண்டு அவேத ஸ்ருதியை ஒத்துக்க மாட்டேன்னு ஒருத்தன் சொல்றான், இன்னொருத்தன் அபேத ஸ்ருதியை ஒத்துண்டு வேத ஸ்ருதியை ஒத்துக்க மாட்டேன்றான், ரெண்டு பேரும் கடக ஸ்ருதி அம்பம் தள்ளிட்டா. அதனால ஒரு ஸ்ருதியை ஒத்துண்டா இன்னொரு ஸ்ருதியை ஒத்துக்கலைன்னாக்கா வேதத்துக்கு முழுக்க பிராமான்யம் ஒத்துக்கலைன்னு அர்த்தம். இன்னொரு கஷ்டம், அத்வைதிகள் மேல மேல மேல மேல போய் கடைசியில வேதமும் அனித்யம் பொய் அப்படின்னு முடிக்கிறார். வேதமே பொய்னாக்கா பாஷ்யக்காரர் கேக்குற பொய்யான வேதத்தினால பொய்யான ஞானம் தானே வருது, வேதமே பொய்யாச்சு. அப்ப அது சொல்ற வஸ்து மாத்திரம் உண்மையா இருக்குமா? பொய்யான வேதத்துல ஆத்ம சாட்சா்காரம் பிரம்ம ஒண்டிதான் சரி அப்படின்னுட்டு, ஏன்னா அங்க வாக்கியம் இருக்கு பிரம்ம வேத பிரம்மையோ பவதி அப்படின்னு இருக்கு. பிரம்மத்தை யாரு தெரிஞ்சுக்கிறானோ அவன் பிரம்மமாவே மாறிடுவான் அப்படின்னு இருக்கு. அப்ப வேதம் பொய்யா உண்மையா? வேதம் பொய்யினாக்க அந்த பொய்யான வேதத்தினால சொல்லப்படுற தத்துவமானது அது இதுவாகுமா உண்மையாகுமா? அசத்தியமான வஸ்துவிலிருந்து வர்றது அசத்தியமாத்தான் இருக்கும். ஏன்னா நம்ம சொப்னம் காண்றோம், சொப்னம் அவன் கேட்கிறான், சொப்னத்தை தான் அவன் பதார்த்தமா காமிக்கிறான். சொப்னம் இருக்கே அந்த சொப்னத்துல எத்தனையோ வஸ்துக்கள் வருது. நான் இந்த ஊர்ல இருக்கேன் திருப்பதியில, நான் எங்கேயோ ஒரு எனக்கு கனவு வந்திருக்கு, எங்கேயோ மழை இல்லாம போய் நான் போற மாதிரிலாம் கனவு வந்திருக்கு எனக்கு, எங்கெங்கயோ போறேன் எப்படி எப்படியோ போறேன், எத்தனையோ கனவு வருது, அதெல்லாம் உண்மையா? ரசிகர் என்ன சொல்லிட்டாருனாக்கா அங்க இருக்கிற வஸ்துக்கள் பாதிதமா போயிடுச்சு, எழுந்து பார்த்தானாக்கா வஸ்துக்கள் இல்லை, என் தலையை வெட்டுற மாதிரி கனவு, பாம்பு கிடைக்கிற மாதிரி கனவு, திரையனவனையான சேவிக்கிற மாதிரி கனவு வரும், எழுந்து பார்த்தோம்னாக்கா நமக்கு அளவு தெரிய மாட்டேன்றது, தெரிய மாட்டேன்றது. அதனால இந்த அவ சொப்னாவஸ்தையில சொல்ற இல்லையோ, இப்ப அது பொய்ன்னு சொல்ற இருந்தியோ, பொய்ன்னு சொன்னேன்னாக்க அது மாதிரி இந்த பிரபஞ்ச வேதமே பொய் தானே உனக்கு, அதுல இருந்து வர்றது எப்படி உண்மையாகும்? அதனால எந்த விதத்துல பார்த்தாலும் உங்களுடைய அத்வைத சித்தத்துல வர்றதெல்லாம் எதுவும் வராது. ஆனால் நாங்களோ சரீராத்ம பாவத்தை வேதம் சொன்னதை ஒத்துருக்கோம். வேதம் சொன்னதை நாங்க சொல்றோம், நாங்க சொன்னதை வேதம் சொல்லல, வேதம் சொல்லி கொடுத்துருக்கு எங்களுக்கு சரீராத்ம பாவத்தை. அனைத்து பிரபஞ்சமும் இந்த பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கு, அனைத்தும் எந்திரமா அனைத்துக்கும் எந்திரமான வந்து சரீரியா இருக்கான். அதனால சரீர சரீர பாவம், சரீர ஆத்மபாவம் இந்த மாதிரி சொல்றக்கு, இவைகள் எல்லாம் உபனிடத்தினாலும் சொல்லப்பட்டவைகள். அந்த சாஸ்திரம் பிரமாணம் சொன்னாக்கா அதை அப்படியே ஏத்துக்கணும். சந்தேகம் சொல்ற சுத்தபாவம் கதோ பக்தியா சாஸ்திராத்மி ஜனார்தனம் அப்படிங்கிறார். அதான் நான் வந்து திருதராஷ்டிரம் கேட்கிறான், அதாவது வந்து உனக்கு எப்படி இப்படிப்பட்ட ஞானம் வந்தது அப்படின்னு. அது சந்தேகம் சொல்ற வந்து பகவான் கிட்ட எனக்கு சுத்த பாவம் இருக்கு, ஏன்னா ஏதோ பக்தி என்னுடைய புண்ணிய விசேஷம் பக்தி வந்துருச்சு, அந்த பக்தியினால எனக்கு சுத்தபாவம், நான் சுத்தபாவத்தை அடைஞ்சுட்டேன், அதனால சாஸ்திரத்தை கொண்டு நான் வேதத்தை ஜனார்தனன்னு தெரிஞ்சுட்டேன், ஜனார்தனன்னு தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு. அதனால இந்த மாதிரி ஜனங்கள் எல்லாம் ஜனார்தனன்னா நீங்க சொன்ன பாருங்கோ அர்ஜனம் பண்றது, ஒரு விதத்தை ஜனங்களை சந்தோஷப்படுத்துறது. இன்னொன்னு, ஜனங்களை கஷ்டப்படுத்துறதுன்னா ஜனம் ஜென்மான்னு அர்த்தம், ஜென்மாவை கஷ்டப்படுத்துறதுன்னு அர்த்தம். ஜென்மாவை கஷ்டப்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம், நமக்கு இது ஜென்மாதான கஷ்டத்தையே கொடுக்கறது. எத்தனை ஜென்மாக்கள், எத்தனை ஜென்மாக்கள் எவ்வளவோ விளையாடிட்டு இருக்கோம், அதனால இந்த ஜென்மாதான கஷ்டத்தை கொடுக்கறது. அந்த ஜென்மாவையே கஷ்டப்படுத்தினான்னு என்ன அர்த்தம், திரும்பி ஜென்மம் வராம பாத்துக்கிறான் அப்படின்னு அர்த்தம். பகவான் திரும்ப நமக்கு ஜென்மம் வராம பாத்துக்கிறான். அதனால சுத்தபாவம் சாஸ்திராத்தி எடுத்து ஜனார்த்தனம் அப்படின்னு சந்தேகம் சொல்றது. அதனால அந்த மாதிரி இருக்கணும், சாஸ்திராத்தி வேதத்தினாலேயே தெரிஞ்சுக்கணும். அந்த வேதமானது நமக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கறது. எப்படி எல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கு, பிரம்மம் வேறு, நாம வேறு, அச்சேதனம் வேறு, பிரபஞ்சம் வேறு. அதனால ஒவ்வொன்றும் திரும்பி தனித்தனியா இருக்கு. ஆனால் அனைத்துக்கும் சரீரத்துவம் இருக்கு பெருமாளோட. அதனால இந்த மாதிரி விசிஷ்டமான வேஷத்தினால இருக்கிறதுனால அதுல விசேஷத்துலதான் மாறுபாடு வரும். விசேஷமான எம்பெருமான் கிட்ட எந்த மாறுபாடும் வராது. அதனால ஒரு வஸ்துல போனாக்கா பூர்ணத்துவம், இன்னொரு வஸ்துல வர முடியாது அப்படின்னா கேள்வியே வேண்டாம். அதனால வேதத்தினால சொல்லப்பட்ட இந்த விஷயம் அது அப்படியே ஏத்துன்றதுனால எங்க தோஷ எங்க பட்சத்துல ஒரு சின்ன தோஷம் கூட சொல்ல முடியாது, சின்ன தோஷம் கூட சொல்லக்கூடாது. இதுதான் வேத சித்தாந்தம், பரம வைதிக சித்தாந்தம். அதனால இதுதான் சொல்றேன். இப்ப ஸ்லோகம் பாருங்க. சம்யோகாக்கியம் ஹி காரியம் விபுதிதரயோஹோ யாதனூனாம் இதோவா காஸ்மேனாம் சேனவா தது விஹதமிதி வதன் சூன்யவாதே நிமஜ்ஜேத் சாங்க்யோபித்ராஹ வித்வீம் பிரகிருதிமிதி கதம் நியூனதிருஷ்டி தசஸ்யா மாயாதிஷு ஏவமோக்ஷ்யம் நிகம நிகதிதா ஸ்வக்ஷத பத்ததிர்நஹ. எங்க நக, எங்களுடைய பத்ததி, எங்க மார்க்கம் இருக்கே இந்த வைதிக மார்க்கம், விசிஷ்டாத்வைத வேதாந்த மார்க்கம், இது அக்ஷதா அழிக்க முடியாதது, தோஷமற்றது, எல்லா விதத்தினாலையும் வசந்தது எங்களது. காரணம் இது சுதியினாலேயே சொல்லப்பட்டது, இது நிகம நிகதிதா வேதத்தினால சொல்லப்பட்டது, இது வேதத்தினால சொல்லப்பட்டதுனால வேதம் சர்வாத்மனா எங்களுக்கு ஆனுகூல்யம் பண்றது. உங்க சித்தாந்தத்தை எல்லாமே விபரீதப்படுறது. அதனால எங்க விசிஷ்டாத்வைத ராமானுஜ சித்தாந்தமானது சர்வாத்மனா வசந்தது. அப்ப இப்போ அதை வந்து பாபா பட்சத்தை சம்யோகாட்சியம் ஹி காரியம். காரியம்னா என்னது, சம்யோகம் தானே. ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துவோட சேர்க்கணும், சேரணும். மாத்யமிகன் இவளை பார்த்து கேள்வி கேட்கிறானா, மாத்யமிகன் கேட்கிறான், நீ வந்து எப்படி சொல்ற சொல்லு, ஜெகத் வந்து ஜெகத்து இந்த ஜெகத் இருக்குது அது எப்படி இருக்கு, ஒரு கர்த்தா இருக்கான் அவன் விபு, விபுவான கர்த்தா, அவ கர்த்தான்னு சொல்றா. கர்த்தானாக்கா அதாவது நிமித்தம் மாத்திரம். இந்த கர்த்தாவானவன் உபாதான காரணமான பரமானுவோடு சேர்றான். அந்த கர்த்தாவோ விபுன்னு அவனே ஒத்துட்டு இருக்கான், எல்லாருக்கும் வியாபிச்சிருக்கான் அவன் அப்படின்னு. அப்ப அவன் சேர்றான் நீ சொல்லணும். அப்ப சேர்ந்த என்னக்க, விபுவான பரமாத்மா உபாதான காரணமா இருக்கக்கூடிய பரமானுவோட சேர்ந்து இந்த இதெல்லாம் லோகம் எல்லாம் சிருஷ்டிக்கிறது அப்படின்னு அவன் சொல்றாவா. அப்படி சொன்னாக்க மாத்யமிகனை கேட்கலாம், இந்த ரெண்டு பரமானும் ஒன்னா சேரணும், அது எப்படி சேர்றது, பூர்த்தியா சேர்ந்து விடுறதா, ஏகதேசமா சேர்றதா. ஒரு பரமானும் இன்னொரு பரமானு சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, மூணாவது பரமானோட இது சேரவே முடியாது. ஏன்னா பூர்த்தியா சேர்ந்துருத்தே, சுரபுஷமா சேர்ந்துருத்தே, எங்களை பார்த்து நீ சொன்னீங்க அது உனக்கு அந்த தோஷம் வந்துருச்சு. அல்லது ஏகதேசம் சொன்னாக்க அதுவும் தோஷம், தோஷம் அது. ஏன் அப்படின்னாக்கா சாவயத்துவம் வந்துடும். ஆனா நிலவையும் பரமானு வெளியே சொல்றான் அது. அது மாதிரி விபுவான எம்பெருமானோட இது சேர்றதுன்னு சொல்றியா, அப்போ முழுக்க சேர்ந்து விடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ரெண்டுமே புள்ளிய பரிமாணம் ஒரே அளவாயிடும், ஒரே அளவாயிடணும், ஒரே ரூபத்தை வச்சுட்டு இருந்தோம். ஒன்னும் விபு பரமானுவா மாறிடணும், அல்லது பரமானு விபுவா மாறிடணும். அப்ப பெரிய விபு பெருசு, அது எப்படி இச்சுருண்டா மாறிச்சு? இச்சுருண்ட பரமானு எப்படி விபுவா மாறிச்சு? என்னதான் நீ கேட்டியா இல்லையோ? ஒரே வஸ்துவோட எல்லாம் பெருமாள் உள்ள பூந்துருவானே, அப்போ நூறு வஸ்துவே நிக்காது. அது எப்படி ஒரு சித்தாந்தம் நம்ம கேட்டாலும் இல்லையோ? அது நம்ம பார்த்து அவளை பார்த்து நாம கேட்கணும். அதனால ஒண்ணு விபுவான ஈஸ்வரன் பரமானு மாதிரி அணுவா போயிடுவான், அல்லது அணுவான பரமானு பரமாத்மா மாதிரி விபுவா மாறிடும். இல்லை ரெண்டும் சேர்ந்துருச்சுன்னா உடனே வரணும், ஒன்னா சேர்ந்துடுறது நஷ்டம். எது எப்படி சேர்றது? இப்போ பரமானுவா மாறுறதா விபுவா மாறுதா? அதனால உங்க பட்சத்துல அது தோஷம். அது ஆனா விபுவாவே இருக்கான் அவன், இது பரமானுவாவே இருக்கு, அதுதான் அவன் சித்தாந்தம். ஆனா அது வராதே நீங்க சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னாக்கா. அதே மாதிரியே எப்படி ஏகதேசமா அல்லது முழுக்கவா அப்படின்னு கேட்டா, முன்னாடி சொன்னது எங்களை பார்த்து நீ என்ன தோடுங்க இல்லையோ அதே தோடு உனக்கு வந்துடும். அது சொல்ற காப்பியன, அதாவது சம்யோகாச்சியமே காரியம். ஒரு காரியம்னா என்ன அர்த்தம்? விபுவான எந்திரமானும் பரமானுவான குரு உபாதான காரணமும் ரெண்டும் விபுத சிதறையோ சம்யோகம், அதுதான் காரியம். அதே மாதிரி அணுனா மிதோவா, பரமானுகள்லாம் இருக்குதே அவைகள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்றதுன்னு சொல்லணும். அப்ப நீ எப்படி சொல்ல போற? காப்மீன முழுக்க முழுக்கன்னு சொல்ல போறியா, அல்லது அம்சேனன்னு சொல்ல போறியா? முழுக்க முழுக்கன்னு சொன்னேன்னாக்கா அது எங்க பார்த்து நீ சொன்னியே அதே தோறும் உனக்கு வரும். அம்சேனன்னு சொன்னாக்கா தாவயத்தம் வந்துடும். அதனால இது கார்த்தியன அம்சேன வார்த்தது விகதம் இது வதன்னு எங்களை பார்த்து கேட்டது உனக்கு அது மாதிரி மாத்தியமிக்கணும். உன்ன பார்த்து சொல்றான் வதன்னு சூன்யவாதேன்னு வச்சு கடைசியில எதுவுமே நிக்காது, எதுவுமே நிக்காது, எதுவுமே நிக்காதுன்னாக்கா எல்லாமே போயிடும். எல்லாம் போயிடுச்சுன்னாக்கா இப்போ அவா பட்சமும் மாத்தியமிக பட்சம் ஒரு காரியம் கூட உற்பத்தி ஆலைன்னு என்னாகும்? லோகத்துல எதுவுமே இல்லையன்னு ஆயிடுவேன். அதனால இந்த வேதாந்திகளை பார்த்து அவன் கேட்டானோ இல்லையோ, அவன் பிசித்தாதனே இப்ப அடிபட்டு போயிடுத்து. அப்படி அடிபட்டு போயிடுவே சூன்யவாத மாத்தியமிக பட்சம் மாதிரி வேதாந்திகளை பார்த்துன்னு சொன்னவனுக்கு அவன் பட்சம் உழுந்து கொடுத்து, அவன் பக்கம் வந்து லோகத்துல எதுவுமே திட்டிக்கப்பட மாட்டாது. அதனால ஒண்ணுமே இல்லாத சூன்யம் தான் தத்துவம்னு மாத்தியமிகன் சொல்றான். அந்த சூன்யவாதியை நமக்கு அதனை நீய மூழ்கி போடுவ. அதனால தார்க்கிக பட்சத்திலே இது தோஷம். சரி, சாங்கியன் சொல்றானே அதை ஏத்துக்கலாமா? அதுக்கு பதில் சாங்கியோபி பிராக விவ்வீம் பிரகிருதிம். சாங்கியன் என்ன சொல்றான்? பிரகிருதிம் விவ்வீம் இது பிராக, பிராக விவ்வீன் விவ்வா இருக்கிறது, அது ஸ்ரீலிங்கம் பெண்பால் சொல்றோம். பிரகிருதியானது விவ்வீ விவ்வா இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான் சாங்கியன் பிராக அவன் சொல்கிறான். அப்ப என்ன ஆகும் தெரியுமா? கடன் நியூன சிருஷ்டி அது பிரம்மாண்டமா வியாபிச்சிருக்கோ இல்லையோ, அப்போ அதை காட்டுல இந்த லோகத்துல இருக்கிறது தான் சின்ன சின்னதுதான் இருக்கு, சின்ன சின்னதா இருக்கு, சின்ன சின்னதா இருக்கு. அதாவது பிரகிருதியை காட்டிலும் மகத்து சின்னது. நம்ம அதெல்லாம் அந்த டப்பா எல்லாம் வாங்குவோம், இத்தனை டப்பா இவர் சொல்ற டப்பா எல்லாம், ஒரு டப்பாக்குள்ள இன்னொரு டப்பா இன்னொரு டப்பா இன்னொரு டப்பா போட்டுட்டே வந்து வச்சுக்கோங்கோ, கடைசியில் சின்ன பெருங்காய டப்பா முடியும். ஒரு 10 டப்பா 20 டப்பா ஒரே ஒரு இதுவா செட்டா வச்சிருவான். இத பாருங்க, பெரிய டப்பா அதுக்குள்ள அதுக்காட்டு சின்னது, அதுக்குள்ள அதுக்காட்டு சின்னது, அதுக்குள்ள அதுக்காட்டு சின்னது, இப்படியே போய் கடைசியில சின்ன பெருங்காய டப்பாவும் நேரும். அத மாதிரி இந்த பிரகிருதிங்கிறது அதைக்காட்டிலும் கொஞ்சம் ரூபத்துல சின்னது, மகத்துவத்தை உண்டாக்குறது, மகத்துவத்துக்கு வந்து அகங்காரத்தை உண்டாக்குறது. இப்படி வரிசையா சொல்லிட்டு போகணும். இப்போ இதுவோ விபு வழியோ நிறைவேமான விபு, நிறைவேமான விபுவான இந்த பிரகிருதியானது எப்படி இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ண முடியும்? அதற்கான சின்னதுதானே எல்லாமே. நியூன சிருஷ்டி எப்படி வரும்? பிரகிருதியில இருந்து நியூன சிருஷ்டி, சின்னதனுடைய சிருஷ்டி வரவே வராது. அதுக்கு அதுக்கு அம்சமா இருக்கிறது என்னதுன்னாக்கா சத்வரஜஸ் தமசு, அவைகளோட சேர்ந்து சிருஷ்டி பண்றதா அல்லது ஒவ்வொரு அம்சத்தினாலயா? நீ வந்து சேர்ந்து பண்ணதுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவும் தோஷம் வந்துடும். ஏன் அப்படின்னாக்க, இவைகள் எல்லாமே ஏகதேசம் இல்லை, ஒன்னா சேர்ந்து தானே பண்றது எல்லாம். அந்த சத்தம் ரகஸ்தமசு மூணு சேர்ந்தது தானே பிரகிருதி. அது முழுக்க ஒரு வஸ்துலயே முடிவு போயிடுச்சு, இன்னொரு வஸ்து எப்படி சிருஷ்டிக்கும்? அதனால அந்த பூர்ணத்துவம் வந்துருது, சுரூப சமாப்தி. சுரூப சமாப்தி வந்துருக்குனாக்க எங்களை பார்த்து நீ சொன்னது விட உனக்கு வந்துருச்சு இப்போ இல்லையா? தனித்தனியா சத்துவத்திலிருந்து அம்சத்துலன்னு சொன்னாக்க, ஒவ்வொரு அம்சமா சொன்னாக்க, நீயே சொல்லிட்ட பிரகிருதி விபு அது நிறைவேவோன்னு அந்த சித்தாந்தம் மனது அடிபட்டு போயிடும். அதனால அதுவும் நீ ஒத்துக்க முடியாது. அல்லது சிலதெல்லாம் சத்துவத்தினால பண்ண பண்ணப்படுறது, சிலதெல்லாம் ரஜசனால, சிலதெல்லாம் தமசனாலன்னு நீ சொல்லணும். அப்படி சொன்னேன்னு வச்சுக்கீங்க, அப்பவும் உனக்கு விபரீதம் வந்துடும். ஏன் அப்படின்னாக்க, லோகம் அப்படி இல்லையே, லோகம் அப்படி இல்லை. மூணு குணங்களோட சேர்ந்ததாதான் லோகம் இருக்கு, நீ ஒத்துண்ட. அதை வச்சுதான் பிரகிருதியே மூல காரணம் நீ சொல்லிருக்க. லோகத்துல மூணு குணங்களோட சேர்ந்தா இருக்குது பாக்கணும், அதனால பிரகிருதி தான் காரணம் நீ சொல்லிட்டு இருக்க. அப்படிச்சா ஒண்ணு சத்தமாவே உண்டாகும், ஒண்ணு ரசஸாவே இருக்கும், ஒன்னு ஒண்ணு தமசா இருக்கும், எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் குமார வரதேசிகன் இந்த ஸ்லோகத்தை வியாக்கியானத்துல அற்புதமா சாய்க்கிறார். என்ன சூக்ஷ்ம மேதாவிலாசனாலும் எப்படி கேள்வி கேட்கிறா பாருங்க, வாழ அழகழகழகான இத்துகள். இந்த மதங்கள் எல்லாமே அடிச்சுட்டுமே, நீ பொய்யா எல்லாம் சொல்றான். அத்வைதிகள் எல்லாம் பொய்யா சொல்லக்கூடிய மாயாதிசு ஏவ மோக்ஷியம். மாயா விசிஷ்ட பிரம்மம், உபாதி விசிஷ்டம் பிரம்மம், அல்லது சக்தி விசிஷ்ட பிரம்மம் சொல்றீங்களே, யாதவ பிரகாசரோ அல்லது பாஸ்கராச்சாரியரோ அல்லது சங்கராச்சாரியரோ, இப்பெல்லாம் சொல்றதெல்லாம் மாயாதிகள்லாம் இருக்கே, இதுலயும் இதே கேள்வி வரும், விசிஷ்டமா இல்லையா அப்படின்னுட்டு. அதனால இதை மாதிரியே நீங்க ஊஷ்யம், நீங்க இதை மாதிரி சமாதானங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், பதில் எல்லாம் கொடுக்கணும். இந்த இடத்துல அம்சாதிக நேரத்தில் சோகம் வரப்போறது, ஏதாவது ஆலோசனையும்னு போட்டிருக்க, ஆலோசனையும்னுட்டு. ஆலோசனையும்னு என்ன அர்த்தம்? நீங்க சொல்றத விசாரிக்கணும், ஆலோசிக்கணும் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு பாடம். இன்னொரு பாடம் உன்மந்தனியம்னு ஒரு பாடம் இருக்கு. அண்ணாதுர சுவாமி, ஈஎஸ் வரதாச்சார சுவாமி எழுந்திருந்தார், மைசூர்ல எழுந்திருந்தார். அவர் சதத்துக்கு வந்தார். இந்த அறிஞர் சாராவது என்னை ஒப்பிச்சுட்டு இருக்கேன், பரீட்சை பண்ணிட்டு இருக்கேன். என்ன பரீட்சை பண்ணச்ச நான் ஆலோசனையும் சொல்லிட்டேன். அவர் இந்த பாடவேதத்தை பார்த்துனாரு, அவர் கோபம் வச்சு, ஏண்டா ஆலோசனையும் சொல்றி, ரொம்ப பரமகிருப்ப நம்ம எல்லாம் ரொம்ப பிரீத்தியா. அவர் சொன்ன, ஏண்டா ஆலோசனையுன்ற இன்னொரு பாடம் உண்மந்தனியன்றது. ஆலோசனை கொஞ்சம் மதிப்பு கொடுக்குற மாதிரி இருக்கவாள். உண்மந்தனியில தலைமையிலேயே போடணும்னு அர்த்தம், தலைமையிலேயே போடணும். என்ன பதில் சொல்றான் அவன்? அவன் சொல்ற தத்துவம் தத்துவம் ஆடாது, தலை தலைமையில போட்டு அடிக்க வேண்டாமா அப்படிங்கிற உண்மந்தனியும். அந்த மாதிரி இந்த மாதிரி கீழெல்லாம் ஒரு பட்சமா ஏவ மோக்ஷ்யம். இந்த மாதிரியாக அந்த இதரத்தாருடைய பட்சமானது எதுவுமே சரியன்னு, அதுக்கு இது மாதிரியே விஷயம் எப்படி எப்படி அவளை குடுக்கணுமோ குடுக்கணும் தலைமையில. இந்த மாதிரி அடிச்சாதான் இந்த நம்மள வாழலாம். சில பேர்லாம் இருக்கா, வாழலாம் என்ன பண்றாங்கக்க, நீங்க வந்து குறுகிய மனப்பா என்னை பார்த்து வச்சிருக்கோம். நீங்க எல்லாம் அந்த குதிரைக்கு பக்கத்துல எல்லாம் புல்லுகள் எல்லாம் பாத்துனா நின்றுவோம் புல்லு சாப்பிடறதுக்கு, அதனால ரெண்டு கண்ணுக்கும் ஒரு இது கட்டிடுவா. அதுக்கு பார்வை எப்படி போகணும்னாக்க, ரோடு மேலேயே போகும். ரோடு மேலேயே போச்சுன்னா என்ன பண்ணுவோம், வேகமா வண்டி போயிட்டு இருக்கும். அத மாதிரி நீங்க இருக்கலாம், உங்களுக்கு கண்ணெல்லாம் வந்து மழுங்கடிச்சுட்டா உங்க ஆச்சாரியாலாம் உங்களுக்குலாம் குறுகிய மனப்பான்மை. யூனிவர்ஸா பார்க்கணும், எல்லா தத்துவமும் சரி அப்படின்னு அவ சொல்றாரு. என்னெல்லாம் பார்த்து கேட்டிருக்கா, நான் அதுக்கு சொல்றது நாங்கெல்லாம் குறுகிய மனப்பான்மை இருந்துட்டு போறோம். காரணம் என்னன்னாக்க, எங்க சித்தாந்தத்துல இல்லாத அபூர்வ விஷயத்தை அவ என்ன சொல்லிட்டா. அதனால ஏன்னாக்க, பரம வைதிகமான மதம். வேதம் சொல்றத பாஷ்யக்காரர் பார்த்து பார்த்து பார்த்து அத்தனையும் சேர்த்து சமன்மையை சொல்ற. அப்படி சொல்லச்ச அதுல போய் நீங்க தோஷம் சொல்றதே கூடாது. சுவாமி தத்துவம் தயாராதர கடைசியில சொல்ற, நான் வந்து எதை ஸ்பஷ்டமா சொல்லணும் அப்படியே ஏத்துக்கோங்கோ, எதை விட்டுட்டணும் அதை அப்படியே விட்டுருங்கோ விட்டுருங்கோ. யாராவது வாதத்துக்கு வந்தாக்கா கிளி ஒப்பிக்கிற மாதிரி ஸ்லோகத்தை ஒப்பிங்கோ, அவெல்லாம் எழுந்து ஓடி போயிடுவா அப்படின்னு சொல்றாரு சுவாமி. அந்த மாதிரி நிர்ணயம் நிர்தாரணம் பண்ணிட்டு போயிட்டார் சித்தாந்தத்தை எதிர்மான சாய்ச்ச வழியிலேயே தேவியும் பண்ணிட்டு போயிட்டார். ஏன் அப்படின்னு இதெல்லாம் அவர் சொல்ற நிகம நிகதிதா, உங்க பட்சத்துல என்ன விசேஷம்னா இதான் எங்க பட்சத்துல விசேஷம், நிகம நிகதம். அதாவது வேதத்தினால ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டது இது, அது அது வேதம் சொல்றது இது. க்ஷரம் பிரதானம் அமிர்தாட்சரம் ஹர க்ஷராத்மானவ் ஈசதே தேவ ஏக. க்ஷரம் பிரதானம், அதாவது அழியக்கூடியது பிரதானமாகிய பிரகிருதி. ஆனால் அமிர்த அக்ஷரமா இருக்கக்கூடிய ஹரம் அது எது தெரியுமோ, ஆத்மா ஜீவன். இந்த ரெண்டுத்தையுமே க்ஷராத்மானவ், க்ஷரமான பிரதானம் என்ன, அக்ஷரமான ஆத்மா என்ன, இது ரெண்டுத்தையுமே ஏகா தேவஹ ஈசதே, ஒரு பரமாத்மா அவன் சாசனம் ஆள் ஆனன் இருக்கான், சாசனம் பண்றான் அப்படின்னு உபநிடம் சொல்றது. அது மாதிரி போக்தா போக்யம் பிரேரிதாரன் சமத்வான் சொல்றது, பிரேரிதா எந்திரமான், போக்யம் பிரகிருதி, போக்தா ஜீவன். இப்படி சிந்தனை பண்ணாதான் நமக்கு இந்த மாதிரி மோட்சம் வரும். இது சேதாசனம் சொல்லிட்டு போறது. இந்த மாதிரி சொல்லச்சே இதுக்கு விரோதமாக பட்சம் சொல்லக்கூடாது. வேதம் சொல்ற வாக்கியங்கள் அந்த உபநிடம் சொல்ற வாக்கியங்களை கொண்டு இருந்ததுனால எங்க சித்தாந்தமானது சர்வாத்மனா சுத்தமானது தோஷமற்றது அழிவற்றது அப்படின்னு இந்த அதிகாரத்துல சாய்க்கிற இந்த ஸ்லோகத்தை பாருங்கோ. சயோகாக்கியம் ஹி காரியம் விபுத இதரயோஹோ சியாதமூனாம் நிசோகா காக்னேனாம் சேனவாதது விஹதமிதி வதன்னே சூன்யவாதே நிமஜ்ஜேத் சாங்க்யோபி ராஹ விப்வீம் பிரகிருதிமிதி கதம் நியூன சிருஷ்டி தத ஸ்யாத் மாயாதிஷ்வேவ மோக்ஷ்யம் நிகம நிகதிதா ஸ்வக்ஷதா. கவிதாத்யகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.